Shivaya, Om Shivaya, Om Shivaya. தென்னாடுடைய சிவனை அடைய வழிகள் பல உண்டு. ஓம் சிவாயவோ. தேவாரத்தை படித்தால் போதும், தெய்வம் அதில் உண்டு. பன்னிரு திருமுறை தன்னில் சிவபெருமானின் பாதச்சுவடுண்டு. அதிலே உன்னிரு விழிகளை பதிக்கிற போது தேடும் உன் நெஞ்சு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, நம சிவாயவோ. ஜோதி வடிவான அண்ணாமலையை சேரும் வழி உண்டு. பாதமது தேய ஞானமலை சுற்று பரமன் பதம் உண்டு. வழியில் கரடு பல உண்டு, வணங்கு அதை கண்டு பித்தம் தெளிவாகும். அந்த கல்லுமலையாவும் சித்தன் வடிவாகும், சிவனால் உறவாகும். ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, நம சிவாய. அண்ணல் பதம் காண ஆயிரம் வழி உண்டு. ஓம் சிவாயவோ. வில்வ இலை ரெண்டு வீசும் கை கண்டு அவனே வருவதுண்டு. நமச்சிவாயவோ. இரவில் சாம்பல் மணம் வீச சுடலை ஆண்டி அவன் வீதியில் வருவானாம். அவனை கண்டு அன்னமிடம் உந்தன் கை மீது ஜெயமே தருவானாம். ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாயவோ. சபாநாயகன் பதம் சேர்ந்திட பாதை பல உண்டு. ஓம் சிவாயவோ. ஆடும் சபைகளை தேடி போனால் அவனது நிழல் உண்டு. நமச்சிவாயவோ. அன்று யானை தோலுரித்து ஞான வடிவான ஈசன் பதம் கண்டு மஞ்சள் அரளி மாலையை பரிசாய் தந்தால் பல உண்டு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, சந்திர சூடனை அடையும் வழி உண்டு. ஓம் சிவாயவோ. நந்தியின் முன்னால் சூடம் காட்டு அதிலே அவன் உண்டு. நமச்சிவாயவோ. மண்ணை சுமந்தவன் தன்னை சுமக்கிற நந்தி கொடிமரம் கீழுண்டு. அந்த நந்தி பார்த்து வந்தனம் செய்தால் அதில் அவன் சுகம் உண்டு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாயோ. கந்தசாமியின் தந்தை பாதமே எளிதாய் தொடலாமே. ஓம் சிவாயவோ. சோமவாரமே விரதம் இருந்து சொர்க்கம் பெறலாமே. நமச்சிவாயவோ. உண்ணும் உணவை சீர்படுத்து மனதை பதப்படுத்து மாற்றம் பெறலாமே. தலையில் ஆடும் பாம்பணிந்த ஆதி நாயகன் மலரடி தொடலாமே. ஓம் சிவாயவோ.